ಆಕಾಶರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಗದಿದ್ದೈಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂದ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾವಾಚಾರವಾರ್ಧೋ ವರದ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇ ನ್ಯಸ್ತಭಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತುರ್ಯಂ ಷಡದಪಿ ಗದಿರಾದ್ವೇದ ಚೂಡಾರ್ಘ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತ್ರಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಹಾನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಾಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿತ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಸತ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತರ್ಮಾಂ ಅಭಯಮುದ್ರಿತಃ ಅನಾದೇ ನಿಸೀಂನೋ ದುರಿತ ಜಲದೇ ಎನ್ನ ರೂಪನಂ ವಿಧ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಂ ವಿದರಗು ದುರೀನಾಶಯ ವಿಧಃ ಸದಾರಂಭೇ ತಸ್ಯಾಗಿರಮವದಾನೇನ ಮನಸಾ ಪ್ರಪದ್ಯೇ ತಾಂ ಏಕಾಂ ಶ್ರಿಯಮಖಿಲ ನಾಥ ಸಮಹಿಹಿ ಮಹೇಂದ್ರಾಜ್ಞಾ ವಿಷ್ಣು ಪ್ರಭೃತಿ ಸಮಹತ್ತ ಪ್ರಭೃತಿವದ್ ಪ್ರಪತ್ತವ್ಯೇ ಸತ್ತೇ ಪರಿಣಮಿತಿ ವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಭವಾಂ ಅದೃಶ್ಯತ್ವಂ ದೂತ್ವಾ ಕ್ರಮಿತುಃ ಅಭಿಗಮ್ಯತ್ವ ಜನನೀಂ ಶ್ರಿಯಂ ಶೀತಾಪಾಂ ದಾಮಹಮ ಶರಣ ಶ್ಯಾಮಶರಣಂ ಸದಸಿದ್ಧ ಶ್ರೀಮಾನಮಿತ ಗುಣ ಭೂಮಾ ಕರುಣಯಾ ವಿದಾಯ ಬ್ರಹ್ಮಾದೀನ್ ವಿದರತಿ ರಿಜಾದೇಶಮಪಿ ಯಃ ಪ್ರಪತ್ಯಾ ಸಾಕ್ಷಾದ್ವಾ ಭಜನ ಸರಸಾ ವಾಪಿ ಸುಲಭಂ ಮುಮುಕ್ಷು ದೇವೇಶಂ ತಮಹಮಧಿಗಚ್ಛಾಮಿ ಶರಣಂ ವೃಂದಾನಿ ಯಸ್ವಶಯನ್ ವ್ರಜ ಸುಂದರೀನಾಂ ವೃಂದಾವನಾಂತರಭುಜಾಂ ಸುಲಭುವಾಂ ಸುಲಭೋಪಭೂವ ಶ್ರೀಮಾನ ಶೇಷ ಜನ ಸಂಗ್ರಹನಾಯ ಶೇತೇ ರಂಗೇ ಭುಜಂಗ ಶಯನೇ ಸ ಮಹಾಭುಜಂಗ ರಂಗಾಸ್ತೀರ್ಣ ಭುಜಂಗ ಪುಂಗ ಪುಪುಃ ವರ್ಗ್ಯಂಗ ವರ್ಗ್ಯಂಗದೌ ಸರ್ಗಸ್ಥಿತ್ಯವಸಾನ ಕೇಳಿ ರಸಿಕೌ ಸೌಧಂ ವತೀನ ಪತಿ ನಾಭೀಪಂಕಜ ಶಾಯಿನ ಶ್ರುತಿಶಕೈ ಅನ್ಯೋನ್ಯ ಬದ್ಧಸ್ಮಿತೋ ಡಂಬಸ್ಯಾಂಬುವಸಾಂಬುಜ ಸಂಭವಸ್ ವಚನೈ ಓಂ ತತ್ಸದಿತ್ಯಾದಿಭಿ ಗಣ ಗರುಣಾರಸೌಘಭರಿತಾಂ ಪರಿತಾಪಹರಾಂ ನಯ ನಮಃಶ್ಚದಾಮ ಯತರಂಗ ಯತಂಗಪತೆ ದುರಿತ ಹೃದಾಶನ ಸ್ಫುರಿತ ದುರ್ದಮ ದುಃಖಮಹೀ ಮರಿಣಿತ ವಿಶ್ವಸೌಧುಪಸ್ನವರ್ಣ ಸುಧಾಂ ದುರ್ಮೋಚೋದ್ಭಟ ಕರ್ಮ ಕೋಟಿ ನಿಬಿಡೋಪ್ಯಾದೇಶ ಪಶ್ಯಕೃತಃ ಬಾಹ್ಯೈನ ವಿಮೋಹಿತೋಸ್ಮಿ ಕುದೃಶಾಂ ಪಕ್ಷೈನ ವಿಕ್ಷೋಭಿತಃ ಯೋ ಮಹಾನಸಿ ಕೋ ಮಹಾನಿಜಪತೆ ನೀತಶ್ಚ ಸತ್ತೋಕೃಜಾನ್ ಆಚಾರ್ಯ ನಿದ್ರಂಗ ದುರ್ಗಮಗಿತೆ ಸ್ವಲ್ಪಾಪಸಿಷ್ಟಂಬರ ಆರ್ತೆ ಶ್ವಾಸಫಲಾ ತದನ್ಯ ವಿಷಯ ಉಚ್ಛಿನ್ನ ದೇಹಾಂತರ ಬನ್ಯಾದೇರಣಪೇಕ್ಷನಾಥನ ಪ್ರದಾಂ ಸತ್ಯಾದಿ ಬದ್ವ್ಯಾಪಿನಿ ಶ್ರೀರಂಗೇಶ್ವರ ಯಾವದಾತ್ಮನಿಗತಃ ತತ್ಪಾದ ಸಂದ್ರೋಚಿತ ತಯ್ಯೇ ಪ್ರತ್ಯುಪಾಯ ಧೀರಪಿಹಿತ ಸ್ವಾಪಾಯ ಭಾವಾಸ್ತು ಮೇ ಯ್ಯಾಚಾರ್ಯ ವಿನಿಹಿತ ಪರಸ್ತಾವಕಾರಂಗನಾಥ ತುತ್ಕೈಂಗರ್ಗ್ಯ ಪ್ರಬಲ ಮನಸ ಸ್ವಾದು ಸದ್ಗುಣಾ ಸ್ವಾದಮತ್ತಾ ತಯ್ಯೇ ಕಸ್ಮಿನ್ನಪಿ ವಿಜಹತೋ ಮುಕ್ತವತ್ಸಾದನ ಸಂಪ್ರಚೇಹತ್ತ ಸ್ವರಸ ರಸಿಕ ಸೂರಯೋ ಮೇ ಸದ್ವಂದ್ವಾಂ ಕಲ್ಪಸ್ತೆ ಮೇಪ್ಯಪಾಸ್ತ ಜರದಗತಯೋ ಶಕ್ತಿ ಭಕ್ತಿ ಭೂಮ್ನ ರಂಗೇಶ ಪ್ರಾತಿಕೂಲ್ಯ ಕ್ಷರಣ ಪರಿಣವನ್ನ ನಿರ್ವಿಘಾತಾನುಕೂಲ್ಯಾ ರಾತಾರಂತ್ವಾಮೇದ್ಯಾಚರಣಭರಣತೋ ನಾದ ನಿರ್ವಿಘ್ನಯಂತಃ ತನ್ನಿಕ್ಷಿಪ್ತಾತ್ಮರಕ್ಷಾಂ ಪ್ರತಿರಭಸುಧಪ್ರವೃತ್ತಿಂ ತ್ಯಜಂತಿ ತಕ್ತೋಪಾಯ ವ್ಯಪಾಯಾನ್ ತದುಭಯಕರ್ಣೇ ಸತ್ರಪಾನ್ ಸಾನುತಾಪಾನ್ ಭೂಯೋಪಿ ತತ್ರಪತ್ಯಾ ಪ್ರಶಮಿತ ಕಲುಷಾನ್ ಹಂತ ಸರ್ವಂ ಸಹಸ್ವಂ ರಂಗಿನ್ಯಾಸಾಂದರಾಂಗಾಖಿಲ ಜನಿತಾ ಗೋಚರತ್ವ ತನ್ನಿದೇಶ ಪ್ರೀತಿ ಪ್ರಾಪ್ತ ಸ್ವವರ್ಣಾಶ್ರಮ ಶುಭ ಚರಿತಾನ್ ಪಾಸಿ ಧನ್ಯಾನ್ ಅನನ್ಯಾನ್ ಶೋಕಾಸ್ಪದಾಂಶಮತನಶ್ಯಯತಾಂ ಸಭವಾಬ್ಧೌ ರಾಗಾಸ್ಪದಾಂಶಮಃ ಸಹಜಂ ಅರುಣಚ್ಚು ದುಃಖಂ ನೋ ಚೇದಮೀ ಜಗತಿರಂಗ ದುರೀನ ಭೂಯ ಚೋದಿಷ್ಟಭೋಗ ರಸಿಕಾ ಸವನ ಸ್ಮರೇಯು ವ್ಯಾಸತಿಲಕಂ 14th ಶ್ಲೋಕಂ இந்த 13th ஸ்லோகத்திலிருந்து உத்தரகிருத்தியாதிகள்ல சாதிச்சுட்டு வர அதுல 13th ஸ்லோகத்துல தெக்தோபாய வியபாயான் ததுபயகரணே சத்ரபான் சானுதாபான் அப்படின்னு பிரபத்திக்கு அதிகாரிகள் யார் அப்படிங்கறத சாதிச்சார். பிரபத்திக்கு அதிகாரி யாருக்கு ஆக்கிஞ்சன்யம் இருக்கோ, பக்தி யோகமோ ஞான யோக கர்மயோகாதிகளோ பண்ணுவதற்கு சக்தி இல்லாமையால எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றானோ அவன் சரணாகதி பண்றதுக்கு அதிகாரம் உள்ளவனாக ஆகிறான் அவன். அவனை பத்தி சொல்றத தத்துவோபாயான் அபாயான் ததுபயகரனே சத்ரபான் சானுதாபான் இப்படி பண்ணுவதற்கு சக்தி இல்லாமையாலே வெட்கப்பட்டு அனுதாபம் உடையவர்களாய். சரி, இப்படின்னு ஒரு அர்த்தம். இது போன ஸ்லோகத்திலே 12வது ஸ்லோகத்திலே சாங்கமா பிரபத்தி பண்ணிட்ட, அதனால இங்க சொல்றது உத்தரகிருத்தியம். அப்படின்னா உத்தரகிருத்தியத்துல எப்படி இருக்கணும்னா, சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொல்லப்பட்டபடி எல்லா கர்மாக்களையும் சாஸ்திர ரீதியா பண்ணணும். அப்ப பிரபத்தியினுடைய உத்தரகிருத்தியத்துல இவனுக்கு ஏற்படக்கூடியதான புத்திபூர்வகமான பாபங்களை எப்படி சர்வேஸ்வரன் போக்குறான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக சத்திரபான் சானுதாப்பான் வெக்கப்படுறது. புத்திபூர்வகமான பாபம் கர்மவசாத் ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்காக வெக்கப்படுறது, அதுக்கு மேல அது பண்ணாம இருக்கிறது, அதுக்கு வேண்டியதான பிராயச்சித்தாதிகளை பிரதிபதோக்தமான பிராயச்சித்தாதிகளை பண்ண வேண்டியது, அதுக்கு சக்தி இல்லைன்னா பிராயச்சித்திகி இயன் சாத்திர எத்மன சரணம் ரஜேதர் திருப்பி சரணாகதி பண்றது. பூயோபி பிரபத்தியா, பூயோபி அப்படின்னா திருப்பியும் பிரபத்தி பண்ணணும்னு சொல். இப்ப என்னன்னா பூயகான சப்தத்தை உபயோகப்படுத்திட்ட, பூயகான மீண்டும் உன்னிடத்திலே பிரபத்தியா பிரபத்தி பண்ணி ஆவது அப்படின்னு அர்த்தம். அப்ப சக்ருதேவ பிரபன்னாயங்கிறதுனால இந்த ராமனுடையதான சிரம ஸ்லோகத்தினாலே இந்த பிரபத்தி சகர்துருஷ்டானம்னு கிடைச்சிருக்க, பூயோபி சுத்த பிரபத்தியான்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, பிரபத்திய சகிருத அனுஷ்டானமா இல்ல பக்தி யோகத்துக்கு தான் ஆவருத்தி அசகிருத உபதேசார், இந்த பக்தி யோகத்தை எப்படி பண்ணணும்னு விசாரம் பண்ணிட்டாரு வியாசர். அசகிருத்து சகிருத்து அப்படின்னு ரெண்டு பிரகாரம் இருக்கு. ஒரே தர சகத்துதா சாஸ்திரார்த்தகான்றதெல்லாம் மீமாம்சகர்கள காமிக்கிறார்களே, அதனால ஒரே ஒரு தர பண்ணா போருமா பக்தி யோகத்தான்னு கேட்டுண்டார். இல்ல அசகிருத்து சகத் கர்த்தவியம் இல்ல, யாவது யாவது ஆத்ம லாபக யாவது ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனம் தாவத் பர்யந்தம் அனுஷ்டேயம் அனுவர்த்தனீயம், அப்படிதான் பக்தி யோகம் இருந்தது. அதனால பக்தி பக்தி யோகம் சொல்லச்சா ஆவர்த்தி அசக்கிருத்து. சரி, நீ எங்கேருந்து சொல்றன்னு வியாசாச்சாரியர் கேட்டா, உபதேசா அப்படிதான் ஸ்ருதி சொல்றது. உபதேசம்ங்கிற சப்தத்துக்கு ஸ்ருதியில அப்படி உபதேசிக்கப்பட்டிருப்பதால் அர்த்தம். அப்படி ஆவர்த்தி அசக்கிருத்து உபதேசாதுன்னு சொன்னாரு. இங்க எப்படி இருக்குன்னா, சகதேவ பிரபன்னாய பக்தி யோகத்தை விட ஒரு வைசிஷ்டியம் பிரபத்திக்கு என்னன்னா, அது அசகிருத அனுஷ்டானம், இது சகிருத அனுஷ்டானம். அப்ப சகிருத அனுஷ்டானம் தான் சக்கரவர்த்தி தர்மனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிறச்சு. பூயோபி தத்பிரபத்யா அப்படிங்கிறது விரோதமா தோன்றது அப்படின்னு கேட்டா, இது விரோதம் இல்ல. இதுக்கு எப்படி நயனம் பண்ணணும்னா, ஒரு பலனை உத்தேசியம் பண்ணி பண்ணக்கூடிய பிரபத்தி ஒண்ணுதான் பண்ணணும். திருப்பியும் மோட்சார்த்தமான பிரபத்தி விஷயம் இல்ல. மோட்சார்த்தமான பிரபத்தி ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணியாச்சு, அதுக்கு மேல இந்த உத்தர கிருத்தியத்துல பாபம் சம்பவிச்சா அதுக்கு பிரபத்தி பண்ணுன்னு சொல்லிட்டே தவிர மோட்சார்த்தமான பிரபத்தியை பத்தி பேசல. அப்ப ஒரு ஒரு பலத்துக்கு ஒரு உபாயத்தை ஒரு தடவை உபாய பரிகிரகம் பண்ணணும், அதுதான் அதுக்கு நியமமே தவிர, வேற பலத்துக்கு போட்டாச்சே இந்த உபாயத்தை திருப்பி பரிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்னும் விரோதம் இல்லை. அதனாலதான் பூவியோ அப்படின்னா, ஏற்கனவே மோட்சார்த்தமான பலத்துக்கு மோட்சாட்சிய பலத்துக்கு பிரபத்தி பண்ணியாச்சு, இப்ப புத்திபூர்வக அகநாசம் புத்திபூர்வகமான பாபங்களை போக்கிக்கிறதுக்காக பிரபத்தி பண்றோம் அப்படிங்கிறதுனாலே அந்த பூயகாங்கிற சப்தம். பலத்துல சாமியம் இல்ல, பலம் வேற வேற. முதல்ல பண்ண பிரபத்திக்கு பலன் வேற, ரெண்டாவது பண்ண பிரபத்திக்கு பலன் வேற, வேற வேறையா இருந்தாலும் பிரபத்திங்கிறது ஒரே அனுஷ்டானமா இருக்கிறதுனால பூயகாங்கிற சப்தத்தை போட்டார். பூயோபி தத்பிரபத்யா பிரசமித கலுஷானந்த சர்வம் சகத்வம். கலுஷான் எவ்வாறுடைய காலுஷ்யங்களை அந்த பொறுக்கிறீரே ஹே ரங்கநாதா, என்ன ஆச்சரியம், சர்வம் சகத்வம். உன்னுடைய பத்னிக்கு தான் சர்வம் சகான்னு பேரு, ஆனா தேவரீர் இப்படி சர்வம் சகரா இருக்கிறே. சர்வம் சகத்வம் ரங்கின் ஞாசாந்தராங்கா கில ஜனஹித ஹிததா கோச்சர தொன்னிதேஷ ஹே ரங்கின். ஸ்ரீரங்கவாசி, ஸ்ரீரங்க நகரத்தில் இருக்கக்கூடியவனே, ஞாசாந்தராங்க இந்த உன்னிடத்துல பண்ணக்கூடிய உபாய விசேஷமான சரணாகதிக்கு அந்தர்பூதமா இருக்கக்கூடியதான அங்கம் எதுனா ஆணகோல்லிச சங்கல்பம் பிராதிகோல்லிச வர்ஜனம்ங்கிற அங்கம். அந்த அங்கத்துல ஆணகோல்ய சங்கல்பம்னா என்ன, பிராதிகோல்ய வர்ஜனம்னா என்னன்னா, பெருமாளுடைய ஆசாசனத்தை நாம் கடைபிடிச்சோம் அனுபாலனம் பண்ணோம்னா அது ஆணகோல்ய சங்கல்பம். அந்த அனுசாசனத்தை பண்ணாதன் நிஷேதம் பண்ணின வாக்கியங்களை பண்ணாம இருந்தோம்னா அது அனுப்பாடணும். பண்ணாதன் பண்ண சொன்னதை பண்ணோம்னு சொன்னோம்னா அது ஆக்யாத லிங்கம். அதனால எம்பெருமானுடையதான பிரீத்தி எம்பெருமானுக்கு அனுகூலமா இருக்கிறதும் பிரதிகூலமா இருக்கிறதும் சாஸ்திரத்தை அவலம்பிச்சுதான் இருக்கு. அதனால இவன் உத்தர கிருத்தியத்துல பண்ண வேண்டியதான காரியங்களை சாஸ்திராவலம்பனம் கொண்டுதான் பண்ணணும், சாஸ்திர மரியாதை குலையாதபடிதான் பண்ணணும். இதுக்காக தான் சிவசாரத்துல அழகா திருஷ்டாந்தம் என்ன பண தூதத்தை பன்னி தூதத்திலே இழியாதே, பொழுதுபோக்குக்காக சொக்காட்டா விளையாடுறவர் கருவி துப்பாதே காய்நகாத்துமா போல அப்படின்னு காமிச்ச அந்த தியூத்த சாஸ்திரத்தினுடையதான விதியை மீறாம தானே விளையாடுறான். அது மாதிரி நாமும் உத்தர கிருத்தியத்துல நமக்கு வந்து இதனால வந்து பலன் கிடைச்சதுனால சொல்ற ட்ரை பண்றதுக்கு போக போறது இல்ல. எம்பெருமான் ஏற்கனவே சங்கல்பிச்சுட்டான். ஆனாலும் நாம் இங்க இருக்கிற காலத்துல நாம் அனுஷ்டிக்க வேண்டியதான கர்மாக்களை யசாசாஸ்திரம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரிய நியமனாதிகாரம் உத்தர கிருத்தியத்துல சொல்லிச்சு. அதுதான் இங்க சொன்ன ஞாசாந்தராங்க அகில ஜனஹிதா கோச்சர. இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டிருக்குன்னா அகில ஜனஹிதா கோச்சரம், எல்லா ஜனங்களுக்கும் ஹிதத்தை பண்றதையே தனக்கு சுரூபமா கொண்டிருக்கு. சகசிரேபியோ மாதா பித்திருப்போ வத்சலதனம் சாஸ்திரம்ங்கிற பாஷ்யகாரு, ஆயிரம் அம்மா அப்பாக்கள் பண்ண முடியாத ஒரு ஹித தமத்தை இந்த சாஸ்திரம் நமக்கு பண்ணி வைக்கிறது. வேதாக்கிய அக்ஷர ராசி கிரகணம் இருக்கு, அதை நமக்கு பண்ணி வைக்கிறது. ஹிததா கோச்சர தொன்னிதேச, இது எப்படிப்பட்டதா இருக்கு, தேவரீருடைய ஆக்ஞா ரூபமாக இருக்கு. தொன்னிதேச பிரீதி பிராப்த ஸ்வர்ணாசிரம சுபசரிதான, உன்னுடையதான பிரீத்தியை சம்பாதித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்வர்ணாசிரம, தன்னுடைய வர்ணத்துக்கும் தன்னுடைய ஆசிரமத்துக்கும் உண்டானதான தர்மங்களை சுபசரிதான், சுபமான தர்மங்களை பாசி, அவைகளை கொடுத்து அவைகளை பண்ணும்படியாக தர்மகோப்தாவா நீ இருந்திருக்க. பாசி தன்யான் அனன்யான், இப்படி ஒன்ன தவிர வேறொன்னும் நின்னையே வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் இருக்கக்கூடியதான பரம பாகவதர்கள் அவருடைய சாஸ்திரியமான உத்தர கிருத்தியத்துல சாஸ்திரியமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணும்படியாக தேவரீரே இருந்து நடத்தி வைக்கிறீரே, அவர்கள்லாம் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள், தன்யான் அனன்யான், இப்படிப்பட்ட தன்யர்களை நீ காப்பாத்துறீர்னு போன ஸ்லோகத்துல 12-13 ஸ்லோகத்துல சாதிச்ச 16 ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. இந்த எல்லாரும் பாகி தன்யான் அனன்யான்னு பெருமாளை தவிர வேற எதுவும் ஆசைப்படாதவர்கள், நின்னையே வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான். எப்படி அனுகிரகம் பண்றான்னா எஸ்யா அனுகிரகம் இச்சாமி தனந்தஸ்ய ஹராமியகம் அப்படின்னு பாரத ஸ்லோகம். எவனையாவது பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சான்னா முதல்ல அவனோட ஐஸ்வர்யத்தை கொடுப்பவர், அவனுடையதான மானம் மரியாதை எல்லாத்தையும் போகும்படியா பண்ணுவார், நடு ரோட்ல நிறுத்துவர், இந்த தரித்திரனா நிறுத்துவர், அதுக்கப்புறம் அவனுக்கு பெரிய லோகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு பிரசஸ்தி ஏற்படுத்தி கொடுப்பான். இது பெருமாளுடைய சுவாவம். இது கீதை இதுல பாரதத்துல பெருமாளுடைய வசனமாகவே இருக்கு, தனந்தஸ்ய ஹராமியகம் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்க. அப்ப துக்கத்தை கொடுக்கறது எம்பெருமான் ஒருத்தனை அனுகிரகம் பண்றதுன்னா எதுனா அவனுக்கு துக்கம் கொடுக்கறது அனுகிரகம். அதனாலதான் இவள் சொல்றது குந்தி ஸ்தோத்திரத்துல எனக்கு துக்கத்தையே கொடுன்னு கண்ணன் இடத்துல கேட்டான். ஏமா சுகம் வேண்டாமான்னா சுகம் வந்துருக்குன்னா நான் நினைக்க மாட்டேனே, எல்லாம் துக்கம் வரச்சேதான் பெருமாளை நினைப்போம். ஒரு கபீர் தோகை நினைக்கிறேன், துக்குமே சுமீரனு சந்து கரை சுக்குமே கரை நக்கோய் ஜோ சுகுமே பி சுமீரனு கரை துக்கு காகை கோகோய்னு கேட்டோம். எல்லாம் துக்கம் வந்தா பாடும் தெய்வம் என்ன இப்படி பாடா படுத்ததுமா, எவனாலும் ஒரு சௌக்கியமா இன்னைக்கு நான் இருக்கேன், ஒரு பங்களா வாங்கியிருக்கேன், ஒரு கார் வாங்கியிருக்கேன், எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினால வாங்க சொல்லணும், நான் சம்பாதிச்சேன் சார், நான் சம்பாதிச்சு வாங்கினேன்னு சொல்லுவோம். அப்ப சுகம் வரத்தை எவனும் பெருமாள் நினைக்க மாட்டேங்கிறான், ஆனா துக்கம் வரத்தை எல்லாரும் பெருமாள் நினைக்கிறான். அதனால குஞ்சி கேட்டா எனக்கு எப்போதுமே உன்னை நினைக்கணும், அதனால எப்போதும் துக்கத்தையே கொடுக்கும். அப்ப இந்த துக்கம் இருக்க இந்த துக்கம் பெருமாள் நமக்கு பிரசாதிக்கிறான். எதுல இந்த பிரபன்னன் கிருதகிருத்தியனா இருக்கக்கூடிய செய்த வேள்வியரா இருக்கக்கூடியவன் விஷயத்துல இவனுக்கு துக்கத்தை பெருமாள் கொடுக்கறான். இந்த துக்கம் என்னத்துக்கு அப்படின்னா இவனை விதூத்த பாப்பன் ஆக்கிடணும், இவன் பண்ண பாப்பங்களுக்கு எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் கொடுக்கணும். ஆனா இவனோ பிரபத்தி பண்ணி கேட்கறது ஏதோ தேவாவதானம் தத்வாதம் பிராப்பையன்னு கேட்டுட்டான். அதனால இவனுக்கு மோட்சம் கொடுத்தே ஆகணும். இந்த தேக அவசானத்துல இவனுடைய பண்ண கர்மாக்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் கழிவு கண்ணழிப்பு செய்யணுமே, என்ன கதை பண்ணணும்னா அதுக்குதான் காகம் புழைத்திடவே கண்ணழிவு செய்த எங்காவுத்தனே. எப்படி காக்காசுர புத்தாந்தத்துல பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்கா காக்காவுடைய பிராணனை கொடுக்க வேண்டியிருக்க, அதுக்கு அது கேட்ட சரணாகதி பிராணார்த்தியா வந்து விழுந்த காக்காவுக்கு அதனுடைய பிராணனை கொடுத்து இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்காக தன்னுடைய அதனுடைய கண்ணை வாங்கினான். ஒல்லி ஒற்றை கண் கொள்ளாமே அப்படின்னு ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் காமிக்கிறார், ஒற்றை கண் கொள்ளாமேன்னு காமிக்கிறார. அது மாதிரி இந்த இவனுக்கு இந்த பிரபன்னன் விஷயத்துல துக்கத்தை கொடுக்கறதும் ஒரு அனுகிரகம். எப்படின்னா அதுதான் வேலிட்டு பாய வேண்டியது முள்ளிட்டு பாயும் கணக்கிலேன்னு சிவசாரத்தை காமிக்கிறார். மொத்தம் மண்ண பாக்கிறதுக்கு வேலால குத்தி சம்ஹாரம் பண்ணும், ஆனா அவன் காலில் முள்ளு குத்தும்படியாக பண்ணி இவனுக்கு பத்தியா முள்ளு குத்திடுத்து அதனால இவனுக்கு அந்த பாவம் போயிடுதுன்னு பெருமாள் கண்ணழிவு செய்யறான். அப்ப பெருமாள் கொடுக்கக்கூடிய துக்கம் கூட நமக்கு அனுகிரக விசேஷம்ங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இங்க காமிக்கிற நீ. ஏன்னா பெருமாள் யோசிக்கிறான், சரி இந்த பையன் நம்ம இடத்துல சரணாகதி பண்ணிட்டான், இனிமே இவனுக்கு துக்கமே நம்ம கொடுக்க கூடாது, சுகமே கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சு பண்ணான்னா என்ன ஆயிடும்னா, ரசிகா கவனஸ்மரேயு இந்த பிராகிருதமான ஜோதிஷ்ட போக ரசிகா, ஒரு அல்பாஸ்திர போகங்கள் அவனுக்கு காட்டிடு, அதாவது என்னவா கவனஸ்மரேயு உன்னை ஒருத்தனும் நினைக்க மாட்டேன். அதனால துயரங்கள் செய்ததன் தெய்வ நிலையுலகில் புகவைக்கும் அம்மான், பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ, தென்னமழுந்த கட்டி பல தெய்வன வந்த இருந்தால் உன்னை மறையவதென்னை போற வைத்தாய் புறமே. இப்படி பாசுரங்கள் நம்மாழ்வார் நினைக்க சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், அதனால ஆழ்வார் இப்படி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்க. அதனால இந்த துக்கங்களை எம்பெருமான் நமக்கு ஒரு அனுகிரகமா தன்னுடைய பிரசாதமாக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல காமிச்சிருந்த. இவனுக்கு எத்தனையோ துக்கங்கள் ஏற்படுறச்சே இவன் எப்படி இருக்கணும், கொடுக்க போறத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கையில கொடுக்க போறான் அப்படிங்கிறச்சே சாமான்யமா கொடுத்துடுவானான். அதனுடைய துக்கத்தெல்லாம் இவன் எப்படி பரிபாகமா இருக்காங்கிறத பாக்கிறதுக்காக பெருமாள் நம்மளுடைய கர்மவசாத்து நமக்கு பெற வேண்டியதான பெரிய பெரிய ஆபத்துக்களை ரொம்ப சின்ன துக்கங்கள் கொடுப்பதன் மூலமாக போக்கி வைக்கிறோம். அதனால நமக்கு இந்த வாழ்க்கையில உத்தர கிருத்தியத்துல ஏற்படக்கூடியதான துக்கங்கள் கூட பெருமாளுடையதான அனுகிரக விசேஷம்ங்கிறத புரிஞ்சுட்டு பெருமாள் நமக்கு சீக்கிரம் மோட்சம் கொடுக்கறதுக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான பாபங்களை போக்குறதுக்கு இப்படி ஒரு உபாயத்தை பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சாதிச்சதுனால்தான் பிரபாவ ரக்ஷா பிரபாவ ரக்ஷா அதிகாரத்துல இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார். அதை அப்ப எடுத்து சொல்றேன். ஷோகாஸ்பதாம்சமதனாஸ்ரயதாம்பவாப்தௌ இந்த சம்சாரத்திலே ஸ்ரயதாம் தேவரீர ஆசிரயிக்க கூடியவர்களை ஷோகாஸ்பதாம்சமதனாஹா அவர்களை ஷோகாஸ்பதர்களை துக்கத்தை துக்கத்தையும் அடைபவர்களாக பண்ணி வைக்கிற ராகாஸ்பதாம்சசஹஜம் நருணக்ஷி துக்கம் எல்லாம் சோகத்தை போக்கணும் தான் உம்மடத்த கருணாதி பண்ணா. அப்படி அவர்களுக்கு எப்போதும் சந்தோஷத்தே கொடுக்கிறீரானா, சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. ருணி துக்கம் துக்கத்தை அவர்களுக்கு நீர் போக்கடிப்பதில்லை. அப்ப துக்கத்தை போக்கடிக்கலன்னா பெருமாள் நக்ருணன் அர்த்தமானா இல்ல, அவனுக்கு கொடுக்கக்கூடிய துக்கம் இருக்கே, இங்க அனுபவிக்கக்கூடிய துக்கம் இருக்கே, இது பெருமாளுடைய அனுகிரக விசேஷம். அப்படி இல்லையனா நோச்சேதமீ ஜகதி ரங்கதுரீன பூயா, நீ இவர்களுக்கு உத்தர கிருத்தியத்துல துக்கத்தை கொடுக்காம ஆனந்தத்தை மாத்திரம் கொடுத்தீர்னா என்னாகும். பூயா சோதிஷ்ட போக ரசிகாக அல்பாஸ்திரமான பிரயோஜனங்களில் கால் தாழக்கூடியவர்களான இந்த சம்சாரிகள் தவனஸ்மரேயு தேவதீரன் நினைக்கவே நினைக்காது, எல்லாம் நான் எனதுன்னு இருக்கும். இதுல காமிக்கிறச்ச பிரபாவ விவஸ்தாதிகார பிரபாவ ரக்ஷாதிகாரத்துல ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், இவ்வர்த்தம் தத்துவமாகில் பிராரப்த கர்ம விசேஷ பலமாக கொண்டு வருகிற துக்கங்களும் துக்க காரணங்களான கர்மங்களும் ஆர்ஜனமும் கழிய வேண்டாவோ? ஆர்த்தனாய் புருஷன் அர்த்திக்க கொடுக்க வேணும் என்னில் ஆனுஷங்கிகமான பங்கி பாவனத்வாதிகளைப் போல அனபி சம்மிதங்களையும் கூட ஹிதைஷியான ஈஸ்வரன் தானே கொடுக்கத்தட்டன். ஏன் இப்படி செய்ய காணாமையாலே சோக விஷயமான அம்சமெல்லாம் நிசேஷமாக பிரபத்தியாலே கடியும் என்னவிடம் பிரபத்தி பிரபாவ அதிசயத்தை பற்ற ஸ்துதி பண்ணினபடி என்று சிலர் பிரபாவத்தை வரையிட்டு பார்ப்பார்கள். சில பேர் இந்த பிரபத்தியினுடைய பிரபாவத்தை குறைச்சு பார்க்கறாங்க. எப்படி குறைச்சு பார்க்கறா அப்படிங்கிறதுக்கு கேதுவெல்லாம் சொல்லிட்டு வரார். அத்யுப்தைஹி புண்ணியபாவ அத்யுக்கடைஹி புண்ணியபாவைஹி இகைவ பலமஷ்ணுதே என்கிற கணக்கிலே உபாய பக்தி பாரப்தா வெற்றி வெற்றிக்தாக நாசினி சாத்தியஸ்து பக்தி சாகந்திரி பிராரப்தாபிபூயசி என்கையாலே பிராரப்தங்களையும் கூட அமைக்கி தன் பலத்தை கொடுக்க வத்தான பிரபத்தியை பண்ணினவனுக்கு வித்யாந்திர நியாயத்தாலே உத்தர பூர்வாகங்களும் இவ்வித்யக்கு தன்னேற்றமான சாமர்த்தியத்தாலே பிராரப்த கர்ம பலத்தை உண்டாக்கின ஆத்தியிலே எல்லை கீழான கணாந்திர திபசாந்திர ஜன்மாந்திர தனவிருத்தியும் கழிய கடவுதன்னு மாசுஜகா என்கிற வாக்கியத்துக்கு அபிப்பிராயம். பெருமாள் சர்வதன்மான் பிரதிஜங்கிற ஸ்லோகத்துல மாசுஜகா கவலைப்படாதேன்னார். இதுக்கு என்ன அபிப்பிராயம்ங்கிறத சொன்னார் சாய்ச்சினுரார் பிரபாவ ரக்ஷாதிகாரத்துல. அத்தியுத்கடைகி புண்ணிய பாப்பைகி இகைவ பலமஷ்ணுதே. ரொம்ப சொன்ன நிறைய பாபம் பண்ணிட்டோம்னா ஜென்மாந்திரத்துல எல்லாம் பலன் கிடையாது, இந்த ஜென்மத்திலேயே நமக்கு பலன் உண்டு அப்படின்னு வசனம் இருக்கு, புராண வசனம் இருக்கு, விவேகேந்திர சம்பித சொல்றது. இந்த பக்தி யோகத்தை சொல்றச்சே பக்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னா உபாய பக்தி பிராரப்தா வெதிரிக்தாக நாசின் அகநாசின். உபாய பக்தியானது பக்தி யோகமானது இந்த பிராரப்தம் தவிர மிச்சது எல்லாத்தையும் போக்குறதுக்கு சாமர்த்தியம் உடையது. சாத்திய பக்தித்து சாகந்தி பிராரப்தியாக ஊயசி. இந்த பிரபத்தி இருக்க பிராரப்தத்தையும் சேர்த்து போக்கும், பிராரப்த கண்டங்களையும் போக்கும் அப்படின்னு இருக்கு. பிராரப்தங்களையும் கூட அமுக்கி தன் பலத்தை கொடுக்கவத்தான பிரபத்தி. அப்படி பண்ணினவனுக்கு வித்யாந்திர நியாயத்தால, வித்யாந்திர நியாயம்னா பக்தி யோகத்துல எப்படி இவனுக்கு சஞ்சிதம் ஆகாமிங்கிறதெல்லாம் போகுமோ அதுவும் போகுது. இதனுடைய வித்யா மகாத்மியத்தினால, இந்த பிரபத்தினுடைய மகாத்மியத்தினாலே பிராரப்தமும் போயிடுறது. அதனால இவனுக்கு பாபமே ஒட்டாது. இதுக்கு அலேபகவாதம்னு பேர். ஏகதேசியா ஒரு வாதம் பண்ண அந்த அலேபகவாத விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு வர்றார். ஆர்த்தியிலே எல்லைக்கீடாக கணாந்திர திவசாந்திர ஜன்மாந்திர தனவிருத்தி கழிய கடவுதென்று மாசுசா என்கிற வாக்கியத்துக்கு அபிப்பிராயம். அதுக்கு என்ன அபிப்பிராயம்னா இவனுடைய ஆர்த்தி தாரதமியத்துக்கு ஈடாக சர்வேஸ்வரன் போக்குவான்னு அர்த்தமே தவிர இவனுடைய பாபங்கள் எல்லாம் உடனே போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. சரி, மேல சொன்னார் இவ்வர்த்தம் தத்துவமாகில் பிராரப்த கர்ம விசேஷமாக வருகிற துக்கங்களும். சரி, இப்ப நீங்க சொன்ன வாக்கியம் தாத்விகமான விஷயமா இருந்ததுன்னா பிராரப்த கர்ம விசேஷ பலமா, எனக்கு பிராரப்த கர்ம பலத்தினுடைய விசேஷமாக வருகிற துக்கங்கள், எனக்கு உத்தர கிருத்தியத்துல வரக்கூடியதான துக்கங்களும் துக்க காரணங்களுடையான கர்மங்களுடைய ஆர்ஜவம் கழிய வேண்டாம். எல்லாத்தையும் போக்கிடுறான்னா எனக்கு துக்கத்தையும் போக்கணும், துக்கத்துக்கு காரணமான கர்மாவையும் போக்கணும். ஆனா அப்படி எங்கேயும் போக்கத்தான், எதைதான் போக்குறது? வித்யா மகாத்மியத்தினால எல்லா பிராரப்த கர்மாவையும் போக்குறதான்னு கேட்டுண்டா வித்யா மகாத்மியம் பிராரப்தத்தையும் அதாவது ஆகாமி சஞ்சிதம்னு பக்தி யோகத்துக்கு சமமா எப்படி மற்ற பாபங்களையும் போக்குறது? பிராரப்தங்களை பக்தி யோகம் போக்காது, இது பிராரப்த கண்டங்களை போக்குறது. இந்த பிராரப்தம் அபிபகுத பிராரப்தத்தை மாத்திரம்தான் வச்சிருக்கு. அப்ப எல்லாத்தையும் போக்குறதுன்னா பிராரப்த கண்டத்தையும் போக்குறதுன்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. அப்படி பிராரப்த கண்டத்தையும் போக்குறதுன்னு அர்த்தம் சொல்லிட்டா இவனுடைய கர்மமா கர்மத்தையும் போக்கணும், அப்ப துக்கமே இவனுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு. ஆர்த்தனாய் புருஷன் ஆர்த்திக்கு கொடுக்க வேணும் என்னில் அப்ப இல்ல இவன் கேட்கணும், கேட்டான சர்வேஸ்வரன் கொடுக்கறான்னு சொன்னா ஆணுஷங்கிகமான பங்கி பாமனத்வாதிகளைப் போல அணவ சம்மிதங்களையும் கூட ஹிதைஷியான ஈஸ்வரன் தானே கொடுக்கத்தக்கன். எப்படி பிரசங்காத்து பங்கி பாவனாதிகள்லாம் ஒரு ஒரு மகா சாது தர்சனம் ஏற்படுறது, அது பிராசங்கிகமா எப்படி ஒரு பலன் ஏற்படுறதோ அது மாதிரி பிராசங்கிகமா பாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒன்றும் தட்டும் இல்லை. அப்படி பண்ண காணல இங்க, இப்படி செய்ய காணாம இவன் செய்ய இவன் செஞ்சாலும் கொடுக்கறான் தவிர பாப கர்மா உண்டு அவன் ஆனுஷங்கிகமா ஏற்படுறது கிடையாது. செய்ய காணாமையாலு சோக விஷயமான அம்சம் எல்லாம் நிசேஷமாக பிரபத்தியிலே கழியும். அதனால பிரபத்தி பண்ணா நிசேஷமா மாசுச்சகாங்கிறதுக்கு எதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம், தைரியமா எதோ அயோக்கியதனம் பண்ண உன் இடத்துல ஒண்ணுமே ஒட்டாதுன்னு அலேபகவாதம் பேசக்கூடாது. பயம் இருக்கணும், கொஞ்சம் பயப்படணும், ஏன்னா கொஞ்சம் பாபம் ஒட்டும். நீ ஒட்டிட்டு நீ இப்ப பண்ணதான உயர தேகாவதான தத்வாதம் பிராப்பய சுயம்னு சொன்னதான அந்த அபிபகத பிராரப்தம்ங்கிறது ஒட்டதான் ஒட்டும். அதனால ஒண்ணுமே ஒட்டாது மாசுச்சகான்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுது. நிச்சேஷமாக பிரபத்திலே கழியும் என்றவிடம் பிரபத்தி பிரபாவ அதிசயத்தை பத்த ஸ்துதி மாத்தம். அப்ப அப்படி சொல்லிட்டு பிரபத்தி பிராரப்தாபி பூயசின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சம்ஹிதா வாக்கியம் அப்படின்னு கேட்டா அது பிரபத்தினுடைய பெருமைகளை பிராசஸ்தியம் பண்ணது ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்ததே தவிர அப்படி இல்லை. வாஸ்தவமா இவனுடையதான அபிபுகத பிராரப்தம் நிற்கவே நிற்கும். அதை போக்கிக்கிறதுக்கு சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணலேனா கௌடில்யே சித்தி சிக்ஷையா பெனகையன் ரோட்டி கரோதி பிரபுன்னு இப்படி சரணாகதி பண்ண பிராய சித்தமோ சரணாகதியோ பண்ணாதவனுக்கு பெருமாள் ஒரு தண்டனையை கொடுத்து ஏத்துக்கிறான். அதனால சர்வதா அது அப்படியே போயிடும், நல்லிஃபை பண்ணிடுவாருங்கிறது கிடையாது. என்ன பிரபாவத்தை வரையிட்டு பார்ப்பாங்க. அப்ப பிரபத்தியினுடைய வைஷம் பிரபத்தியினுடைய பிரபாவத்துல பேர் இப்படி லிமிட் பண்ணி பார்த்தாள். இதுக்கு உத்தரம் இது பதில் சொன்னார், அனுகிரகசீலனாய் ஆசிரியப்பார்க்கு பிரபத்தி வாக்கியோச்சாரண பிராரப்திலே கடகம் மோட்சம் கொடுக்க துரிக்கிற ஈஸ்வரன் இவனுடைய தகையாலே சிறிது காலம் இங்கே வைக்க இசைந்த வளவிலே இவ்விடத்தில் உள்ள சித்தின்பங்களை துக்க பிரசங்கரகிதமாக அனுபவிக்காமல் இவனுக்கு இத்தன் நகை ஒரு காலம் ஆளாது, பகவத் அனுபவத்தில் போக்கியதா புத்தியும் கொழுந்து விட்டு வளராது. ஆகையால் யசியானுகிரகம் இச்சாமி தனந்தஸ்ய ஹராம்யஹம் பந்தஸ்யைவ வியோகேன சதா பவதி துக்கிதஹ தேன துக்கேன சந்தப்தஹ யதிமான் பரித்யஜே சம்ப்ரசாதம் கரிஷ்யாமி யசுரைரபி துர்லபஹ என்கிறபடியே துக்காதிகளை காரணமான பிராரப்த கர்ம விசேஷ சந்நிகிதமாய் தகாதிகளைப் போலே துணையாகக் கொண்டு பித்ராதிகளைப் போலே சிக்ஷகனான ஈஸ்வரன் அரிண பிரகதிகளுக்கு பண்ணுகிற அனுகிரக விசேஷம் இதென்று அனுசந்திக்கை உச்சிதம். வாஸ்திரியமா சொன்ன அனுகிரகசீலனாய் ஆசிரியப்பாருக்கு பிரபத்தி வாக்கியோச்சாரண பிராரப்தத்திலே கடுக மோட்சம் கொடுக்க தொறிக்கிற ஈஸ்வரன். பெருமாளுக்கு எவ்வளவு ஆசை இந்த சேதன நடத்துறான். இவன் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு பிரபத்தி பண்றான் ஆச்சாரியன் நான் முன்னிட்டு. அப்ப ஸ்ரீமன் சப்தம் சொன்னோடனே அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. அவ்வளவு துறை சேதரனை விட. ஆனா இவனுடைய நசையால அவனுக்கோ இவன் இந்த உத்தரட்சணம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு ஒன்னே நான் தன்னடை சோதி கழிச்சுக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. ஆனா அவன் சுவாமி ஏதோ தேகாவசானேமா தொத்தாதம் பிராபய செய்யன்னு இவன் கேட்கறான். ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு ஒன்ன தகப்பனுக்கு பிள்ளைய பிரிஞ்சிருக்கான், இந்த பிள்ளைய என்னைக்கு வருவான்னு காத்துருக்கான். அப்ப பிள்ளைய வர புள்ள வரணும்னு இங்க வர அப்பாட்ட வரணும்னு பிரயத்தனப்பட்டதை விட தகப்பன் ரொம்ப பிரயத்தனப்படுறான். புள்ள வரட்டுமான்னு கேட்ட உத்தரக்ஷணம் இங்க உடனே வந்துடுவோம் நைச்சுன்னு வந்துடுறேன்னு சொல்றதுக்கு தகப்பன் தயாரா இருக்கான். ஆனா அந்த புள்ள இன்னும் ஒரு பத்து நாள் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஒன்ன அரை மனசா சரின்னு ஒத்துக்கிறான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தது அப்புறம் இங்க வந்துட்டா திருப்பி அங்கெல்லாம் போக கூடாது, அந்த எண்ணமே வரப்படுறதுனால என்னென்ன முண்டோ அதெல்லாம் பத்து நாள் டயந்திர முடிச்சிடுவான்னு எப்படி சொல்றானோ அது மாதிரி இந்த சேதரன் நேர தேகாவசானமா தத்வாதம் பிராப்பையன்னு இந்த தேகாவசானத்துல உன்னுடைய திருவடிகளை அடையணும்னு பெருமாளுக்கு என்னடா இப்போ உத்தரக்ஷணம் நமஹான்னு சொன்ன உத்தரக்ஷணம் உனக்கு மோட்சம் கொடுக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தோம், இந்த பிள்ளையோ இப்படி கேட்கறது சரியே அது அனுபவிச்சுட்டு வரட்டும்னு கொடுத்தான். பெருமாளுக்கு ஒரு சின்ன பயம் தோணும். இந்த உத்தர கிருத்தியத்துல இவனுக்கு ஒத்துந்த பிராரப்தம் ஒத்துந்த இவனுடைய தேகாவசான பரியந்த காலம் இவன் கர்மா இருக்கு, இதுல இவனுக்கு போகத்துல புத்தி ஏற்பட்டு இதுலயே கால் தாழ்ந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சறான். இந்த பயலை இந்த சுகத்துல அனுபவிக்க விடக்கூடாது, அல்ப சுகங்களை அனுபவிக்க விடக்கூடாது, அதனால இவனுக்கு மேல மேல துக்கத்தை கொடுப்போம்னு நினைச்சான். இங்க வைக்க இசைந்த அளவில் இன்னும் இவனுடைய நசையாலே, இவனுடைய நசைனா சர்வேஸ்வரனுக்கு அந்த எண்ணம் இல்ல, சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்றதே மோட்சம் கொடுக்கணும்னு எண்ணம். ஆனா இவனுடைய நசையாலே இவன் தான் அப்படி ஆசைப்படுறான். சிறிது காலம் இங்கே வைக்க இசைந்த அளவிலே இவ்விடத்தில் உள்ள சிற்றின்பங்களை, இந்த லோகத்தில் குட்டியதான சிற்றின்பங்களை துக்க பிரசங்க ரகிதமாக அனுபவிக்குமாகில், இத பத்திரனுடைய இந்த சிற்றின்பங்களுடைய சுவாவம் தெரியாதபடி, லோகத்துல சிற்றின்பங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, சுக துக்கங்கள் லோகத்துல எப்படி இருக்குன்னா, சுகம் வர்றதுக்கு முன்னாடி துக்கம், சுகம் வந்து போயிடுதுன்னா துக்கம். ஒரு விஷயத்த நாம் அடையல, அடையறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவோ துக்கப்படுறோம், அந்த விஷயம் அடைஞ்சுட்டா அந்த துக்கம் எல்லாம் போயிடுறது. ஆனா நாளைக்கு அந்த துக்கம் அந்த சுகம் போயிடுச்சுன்னா உடனே துக்கம் வந்துடும். அதே மாதிரி துக்கமும் முன்னாடி சுகமா இருக்கு, பின்னாடி துக்கமா இருக்கு, பின்னாடி சுகமா இருக்கு. அப்ப லோகம் சுகதுக்கங்கள், துக்கமானது சுகத்தினாலே சூழப்பட்டிருக்கு, சுகமானது துக்கத்தினாலே சூழப்பட்டதா இருக்கு. அதனுடைய சுபாவம் தெரியாது, துக்க பிரசங்க ரகிதமாக அனுபவிக்கும். இவனுடைய கர்மாவினால இங்க இருக்கக்கூடிய சுகங்கள் துக்க பிரசங்கமே இல்ல, துக்கம் கலந்தது இல்ல நினைச்சுட்டோன்னா என்ன பண்றது, இவனுக்கு இந்த சம்சாரத்துல இருந்து போகணுங்கிற எண்ணமே வராது. அதனால இவனுக்கு இந்த நசை ஒரு நாளும் மாளாது, இவன் ஒரு நாள் இந்த ஒருத்த விட்டு வரமாட்டான். அப்ப பகவத அனுபவத்தில் போக்யதா புத்தியும் கொழுந்து விட்டு வரலாம். இவனுக்கு ரெண்டு விஷயம் ஏற்படாது, ஒரு நாள் இங்க விட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், அதே மாதிரி பெருமாளை நாம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் துறை ஏற்படாது. அதனால பார்த்தா ஆகையால் எஸ்யானுகிரகம் இச்சாமி தனந்தச்ச ஹராம்யகம், எவனை நான் அனுகிரகிக்கணும்னு நினைக்கிறேனோ அவனுடைய ஐஸ்வர்யங்களை முதல்ல கொடுங்கிறேன். அதுக்கு மேல பந்த செய்வ பாந்தவ செய்வ வியோகேன சதா பவதி துக்கிதா, பந்துக்கள் எல்லாம் அவனுடைய பத்னி புத்திராதிகள்லாம் அவனை விட்டு போயிடுவான், அவனை துக்கப்படும்படியாக வைப்பேன். அப்படிப்பட்டும் தேன துக்கே நயே சந்தப்தா எதிமான பரித்யஜே, எவன் ஒருவன் அவ்வளவு துக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன விடாம இருக்கானோ, சம்பிரசாதம் கரிஷ்யாமி எஸ் சுரைரபி துர்லபா, அவனுக்கு ஒரு பிரசாத அனுகிரகத்தை பண்ணுவேன், அது பிரம்மருத்ராதிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு சுகமா இருக்கும் என்கிறபடியே, துக்காதிகளுக்கு காரணமான பிராரப்த கர்ம விசேஷத்தை சந்நிகிதமான கஷாதிகளை போலே, அப்ப பிராரப்த கர்ம விசேஷத்தை துக்காதிகளுக்கு காரணமான கர்ம விசேஷத்தை இவன் அனுபவிக்கும்படியாக பண்றான். இங்க சந்நிகிதமான கஷாதிகளை போலே துணையாக கொண்டு உள்ள தப்பு பண்ணிட்டா அப்பா என்ன பண்றான் அப்படின்னா, மிச்ச பேர்லாம் அப்பா பெரிய எஜமானன் முதலாளி, அப்பா அவன் இடத்துல நிறைய பேர் வேலை செய்யறான், வேலை செஞ்சா அவன் தப்பு பண்ணிட்டா அதுக்குன்னு ஒரு கணக்கு புள்ள வச்சிருக்கான், அவனை விட்டு அவன் பண்ண தப்புக்கு தகுந்தபடி கஷையடி கொடுக்கறான். அன்னைக்குன்னு பார்த்து அவன் அந்த முதலாளியோட புள்ளையே தப்பு பண்ணிட்டான், கஷையடி கொடுக்கணும். அப்ப சொன்னான், ஏய் நீ தள்ளடா, நான் கசையை நானே கொடுக்கறேன்னு தகப்பனே வந்து அடிக்கிறான். ரெண்டு காரணம், ஏன்னா இந்த புள்ள என் புள்ள, இவனை இன்னொருத்தன் அடிச்சான்னா எனக்கு அவமானம், அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் அடிச்சேன்னா கசை தான் மேல விழும், குழந்தைக்கு வலிக்காது, அது மாதிரி அடிப்போம். அதனால எப்படி தன்னுடையதான தன்னை சேர்ந்தவா அப்படிங்கறதுனால அடி குறைச்சலா கொடுமோ, அந்த மாதிரி இந்த பிரபன்ன விஷயத்துல இவனுக்கு துக்கத்தை குறைச்சலா கொடுக்கும். இவன் பண்ணின பாபத்துக்கு இவனுக்கு நிறைய துக்கம் கொடுக்க வேண்டியிருக்க, ரொம்ப அல்பமான துக்கத்தை கொடுத்து ஏதோ துக்கம் கொடுத்தாச்சு அடிச்சாச்சுன்னு 10 பேருக்கு முன்னாடி 10 பேர் இது பண்ணி அவனுக்கு விதூத பாபனாக்குறான் சர்வேஸ்வரன். அப்படிதான் விசேஷத்தை சந்நிகிதமான கஷாதிகளைப் போலே துணையாக கொண்டு பித்ராதிகளைப் போலே சிக்ஷகனான ஈஸ்வரன் கடின பிரகிருதிகளுக்கு பண்ணுகிற அனுகிரக விசேஷம் இது. எது இந்த எம்பெருமான் கொடுக்கக்கூடியதான சிக்ஷை என்ன, பெருமானுடைய அனுகிரக விசேஷம்னு புரிஞ்சிருக்கோ, என்ன அனுசந்திக்கை உச்சிதம். அதுதான் இங்க என்ன சொன்ன, சோகாஸ்பதம் சமதனம் பவப்தௌ ரூமீதுக்கம்ீன ரங்கூய சோதிஷ்டபோக ரசிகாஹ தபனஸ்மரேயு. அதனாலயே தேவரீர் உம்முடையதான துக்கம் எங்களுக்கு எங்களுடையதான பாபானுகுணமாக கர்மானுகுணமாக துக்கம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தை எனக்கு பண்றேன், இது பண்ணலன்னா நாங்க உன்ன நினைக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். தவனஸ்மரேயு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.